ശ്രീശൈലവംശോദ്ഭവസോമയാജി നാരായണവ്യാപ്ത സമസ്തബോധം തത്പൗത്രമീഡേ വരദാര്യസൂനും മാഢ്യം ഗുണൈതിയജ്ഞവരാഹവര്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി താരത്വം യസ്യ സംസ്ഥാനേ ശബ്ദേ ച പരിദൃശ്യതേ പ്രഭോഃ പ്രഹരണേന്ദ്രസ്യ പാഞ്ചജന്യസ്യ പാതുവഹ. இந்த ஸ்லோகத்துல பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற ஆயுதம், அதாவது பாஞ்சஜன்யம்னா சங்கம், அந்த சங்கத்துடைய பிரபாவத்தை சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எந்த சங்கத்தினுடைய உருவ அமைப்பிலும் சரி சப்தத்திலையும் சரி, உருவ அமைப்பு அப்படிங்கிறது தான் சம்ஸ்தானம். உருவ அமைப்பும் சப்தமும் ஓங்காரம்ன்ற வடிவத்தை பெற்றிருக்கோ, ஓங்காரம் அப்படிங்கிற வடிவமும் சப்தமும் காணப்படுகிறதோ, அப்பேற்பட்ட போர்க்கருவிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரபு சுதர்சனாழ்வார் அவருடைய அவ்வளோ பெருமை வாய்ந்ததான பாஞ்சஜன்யா உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இதுவரைக்கும் சொன்ன ஸ்லோகங்களில் வலது கையில் சுதர்சனாழ்வாருடைய வலது திருக்கரங்களில் இருந்ததான ஆயுதங்களெல்லாம் சாதித்தார். இந்த ஸ்லோகத்திலேருந்து சக்கரத்தாழ்வாருடைய இடது திருக்கைகளில் இருக்கக்கூடியதான ஆயுதங்களை சாதிக்கிறார். அதில் முதல்ல இந்த சங்கத்தை பற்றி சாய்க்கிறார். எம்பெருமான் திருக்கையில் இருக்கக்கூடியதான சங்கம்ன்றது வலம்பூரியான சங்கம். இடங்கை வலம்புரி நின்றார்ப்ப எரிகான்றடங்கார் ஒடுங்குவித்ததாழி அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இடது கையில் வலம்புரியான சங்கம், சங்கத்தில் ரெண்டு வகை உண்டு, வடம்புரி இளம் வலம்புரி இடம்புரின்னு. அதில் பகவான் திருக்கையில் இருக்கக்கூடியது வலம்புரியான சங்கம். அதோட இந்த உருவ அமைப்பை நாம் பார்த்தோம்னாக்க, அந்த சங்கத்துடைய உருவ அமைப்பு, இந்த உருவ அமைப்பு கிரந்தாட்சரத்தில் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய ஓம்காரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அந்த சங்கத்தினுடையதான அமைப்பு ஷேப். அது மாத்திரம் இல்லை, எம்பெருமான் சங்கத்தை நாதம் பண்ணுறச்சே அதாவது ஊதர்ச்சே, அந்த சப்தம் ஒலியானது இந்த பிரணவத்தை கேட்குறச்சே என்ன ஒலி வருமோ அதே ஒலி அதுலேயும் இருக்குது. அதனால தான் பரிதிருஷ்யத்தே அப்படின்னு வர்த்தமான காலத்தில் சாய்க்கிறார். இன்னைக்கும் சங்கநாதம் கேட்டோம்னாக்க பிரணவத்துக்கு துல்லியமாக தான் அந்த நாதம் இருக்கு. அப்படி இந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற ஆயுதத்துக்கே இருக்கக்கூடிய பெருமை. இந்த பாஞ்சஜன்யம் யாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னாக்க, பஞ்சஜனன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, பிரபாச க்ஷேத்திரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு வாத்தியாரா இருந்த சாந்தி வினீன்ற மகர்ஷி நீராடுறதுக்கு அவருடைய மனைவி அவருடைய சின்ன வயசு குமாரன் இவரோட வந்தார். அப்போது இந்த கடலில் இருந்த இந்த பஞ்சனன் ஜனன் அப்படின்ற இந்த அசுரன், அவனுக்கு ரூபமே சங்கம் மாதிரி தான் இருக்கும், வளைஞ்சு தான் இருக்கும். அவன் என்ன பண்ணான்னா, இந்த சாந்திவினியோடைய இந்த குமாரன் சின்ன குழந்தை இருக்கானே அந்த சின்ன பையனை தூக்கிண்டு கடத்திண்டு கடலுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சிட்டான். எம்பெருமான் கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் சாந்திவினிட்டு தான் வேதாங்கங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணான். அதுவும் ஒரு மண்டலத்தில். அப்போ இந்த வித்தியெல்லாம் முடிஞ்ச உடனே அவளுக்கு சம்பாவனை பண்றதுங்கிறது இன்னி பர்யந்தம் இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். குரு தட்சிணை அப்படின்னு சொல்லக்கூடியது அது எப்போ ஆகும்னா சாத்துமுறை ஆகிற காலத்தில். இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்தில் கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாஷ்யத்வய பகவத் விஷய ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் இந்த நாலு கிரந்தங்கள், இந்த நாலு கிரந்தங்கள் முடிகிற சமயத்தில் ஆச்சாரியனுக்கு சம்பாவனை, அதுதான் கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேர். இந்த இந்த நாலு கிரந்தங்களும் ஒரு ஆச்சாரியன் இடத்துல கிரந்தம் பூர்த்தியாகிற சமயத்தில், பூர்த்தியாகிற அன்னைக்கு ஆச்சாரியனுக்கு இந்த சிஷ்யனானவன் சம்பாவனை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் வேத வேதாங்கங்கள்லாம் பூர்த்தி ஆரச்சு அப்போது நான் என்ன குரு தட்சிணை கொடுக்கட்டும் அப்படின்னு பகவான் கேட்குறார். அப்போது சாந்திபினியோடைய தர்மபத்னி அவ சொல்கிறா, ரொம்ப நாள் முன்ன இந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் என்னோட பையன் காணாமல் போயிட்டான், அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம், அதுவே போரும் அப்படின்னார். அது மாத்திரம் இல்லை, நீ அதிமானுஷமான காரியங்கள்லாம் பண்ணுற, ஒன்னால் இது முடியும்னு தோன்றது, எங்களுக்கு இதை பண்ணி கொடுன்னு அவள் தேவிகள் அதாவது சாந்திபினியோடைய தர்மபத்னி கேட்குறா. உடனே எம்பெருமான் என்ன பண்ணால், கடலுக்குள்ளே எங்கே இருக்கான்னு தெரியுமே, பகவான் சர்வஜ்ஞன்றதுனால எல்லா விஷயமும் தெரியும். எம்பெருமான் கடலுக்குள்ளே போய் அந்த பஞ்சஜனன் அப்படிங்கிற அசுரனை கொன்னுட்டு அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்தார். அந்த நாளன் பிள்ளையை அந்யான் அளித்தான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சாய்க்கிறார். அப்போது அந்த இந்த சரித்திரங்கள்லாம் விஸ்தாரமாக ஹரிவம்சம் ஸ்ரீபாகவதத்துலலாம் இருக்குது. அது கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமானுக்கு பரவியூகாதிகளான சர்வ அவஸ்தையிலையும் சங்க சக்கரங்கள் உண்டு. அதே மாதிரி எம்பெருமான் அவதரிக்கிறச்சே கூட இந்த ஆயுதங்கள்லாமும் அவதாரம் பண்ணுறதுன்றத இந்த சரித்திரத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த சங்கத்தையே தான் ஆயுதமாக வச்சுட்டான் அவதார காலத்தில் அப்படிங்கிறது தெரியறது. அது இல்லை அப்படின்னாலும் பர அவஸ்தையிலையும் வியூகங்கள்லாம் பகவானுக்கு சங்க சக்கரம் சதா சர்வகாலமும் உண்டு. பஞ்சாயுதையும் சதா விப்ரத்து அப்படின்னு சாதித்ததுக்கு இதுதான் தாத்பரியம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாராயணன் அப்படின்ற கேசவாதி பன்னிரு நாமத்தில் நாராயணன்ற மூர்த்தியை தியானம் பண்ணுறச்சே நான்கு திருக்கைகள், அந்த நான்கு திருக்கைகள்லையும் பகவான் சங்கத்தை தரிச்சுட்டு சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நாம் தியானம் பண்ணணும். நாரணனாய் நல்வலம்புரி நாளும் அப்படின்னு சாதித்தார். நாராயணம் கணசியாமம் சதுஷங்கம் நமாம்யஹம்னு இந்த துவாதசநாம பஞ்சர ஸ்தோத்திரத்தில் கூட பஷ்சான் நாராயண சங்கி நீலஜீமூத்த சந்நிபா அப்படின்னு சங்கத்தை உடையவன் சங்கி அப்படி சாதிச்சிருக்கார். அப்போது நாச்சியார் இந்த பஞ்சாயுதத்தில் இந்த சங்கத்துக்கு மாத்திரம் பத்து பாசனம் தனியாக சாதிச்சிருக்கா நாச்சியார் திருமொழியில். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோன்ற தசகம் அதில் சங்கத்துக்கிட்ட கேட்குறா, பெருமாளுடைய திரு அதரம் எப்படி இருக்கும், அது அதில் என்ன வாசனை அடிக்கும், இப்போது இது இப்போது லௌகிக்கமாக இந்த வாய்க்கெல்லாம் ஸ்மெல்லு வரவா என்ன பண்ணுறா, இது ஆர்டிஃபிஷியலாக சில சென்ட் மாதிரி இருக்குது எடுபில்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அப்படியே வாயில் அடிச்சுப்பா, அந்த மாதிரி பகவானுக்கு அடிச்சுக்கணுன்ற இது கிடையாது. ஸ்வதா ததானனம் பத்ம சமான கந்தி அப்படின்னு சீதை கேட்டாலும் ஹனுமாரண்ட அந்த திருமுகமானது என்ன பத்மசமான கந்தி, பத்மத்தை தாமரையை ஒத்த வாசனை அடிக்குமே அடிக்குமேன்னு கேட்டுட்டு பின்னாடியே சொல்கிறான், மயாவினா சுஷ்யதி சாரு நேத்திரம், நான் இல்லாதப்போ அது அடிக்கிறதா அப்படின்னு கேட்டா. அதே தான் இங்கே கோதை பிராட்டியும் கேட்குறா, கருப்பூரம் நாருமோ கற்பூர வாசனை பச்சை கற்பூர வாசனை அடிக்கிறதா, இல்லை கமலப்பூ நாருமோ பத்மசமான கந்தி தாமர வாசனை அடிக்கிறதான்னு கேட்டாலே அதுக்கு என்ன தாத்தம் நாற்றம் அப்படின்னு இங்க சப்தம் இருக்கு. கருப்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோனா நாற்றம்னா நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ நாற்றம் அப்படின்னா நாத்தம் சொல்றது துர்நாற்றம் அப்படிங்கிற விதத்துல நாம் அர்த்தம் பண்றோம். நாற்றம்னா அது அர்த்தம் இல்லை. நாற்றம் அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். துர்நாற்றம் அப்படின்னா தான் பேட் ஸ்மெல். அப்போ இந்த நாற்றம் அப்படிங்கிற சப்தமானது வாசனைங்கிற அர்த்தத்தில் தான் உபயோகப்படுத்துகிறா. அதுதான் அண்டாள் சாய்க்கரைச்சே கருப்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு சங்கத்தை கேட்குறான். மீதி ஆயுதத்தை இந்த கேள்வி கேட்க முடியாது. இந்த ஒரு சங்கத்துக்கு மாத்திரம்தான் இந்த கேள்வி கேட்க முடியும். ஏன் கேட்டாக்க இந்த ஆயுதத்துக்கு தான் அந்த ஸ்மெல்லும் தெரியும், பகவானுடைய திருஆதாரத்துடைய டேஸ்ட்டும் தெரியும். அப்படி திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு கேட்டா மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றவும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெஞ்சங்கே அப்படின்னு. ஏன்னா இந்த ஆயுதத்துக்கு என்ன சுகமான ஒரு விஷயம் அப்படின்னா லோகத்திலேயே ரெண்டு விஷயம் ரொம்ப சுகம். என்ன அப்படின்னா நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்கிறது இது ரெண்டும் அமைஞ்சுடுதுன்னா அது அதுதான் சுகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில். அந்த ரெண்டு விஷயமுமே இந்த சங்கத்துக்கு அமைஞ்சுது. அது ஆண்டாளே சொல்கிறார் உன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். இது எதை சாப்பிட்றது இந்த சங்கம் அப்படின்னா பகவான் இந்த சங்கத்தை வாயில் ஊதணும்னு நினச்சிக்கிறான்னா அதை தன்னுடைய திருவாயில் திரு அதரத்தில் வச்சு ஊதுறப்போ பகவானுடைய வாயமுதத்தையே இது சாப்பிட்றது. சரி சாப்பிட்டு எங்கே தூங்குறது அப்படின்னா கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே பகவானுடைய திருக்கையிலேயே இது தூங்குறது. அந்த இடத்துலையும் பகவானுக்கு கடல் வண்ணன்ற திருநாமத்தை சாய்ச்சா. ஏன்னா கடல் போல ஸ்வபாவம். பீச் ஹவுஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் எதுக்குன்னா அங்கே போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. அது இந்த பாஞ்சஜன்யம் பகவான்ற சமுத்திர ஸ்வபாவத்தையுடையவனான பகவானுடைய திருக்கையிலேயே தூங்குறதுன்ற சப்தத்தை காண்பிச்சா. பெண்படையார் உண்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே அப்படின்னு அந்த பத்து பாசுரங்கள் இந்த சங்கத்தினுடைய பிரபாவத்தை மாத்திரமே சொல்லக்கூடியது. மீதி ஆயுதங்களுக்கு எம்பெருமானுடைய பகவானுடைய திருக்கரத்திலேருந்து கிளம்பி அசுரால போய் நாசம் பண்ணக்கூடிய இது உண்டு நிலை. அதான இந்த பாஞ்சஜன்யன்ற ஆயுதத்துக்கு பகவானுடைய திருக்கரங்கள்லேயே இருந்து கொண்டு சத்ரு சம்ஹாரம் பண்ணக்கூடியதான பெருமை. பெருமாளை விட்டு ஒரு கணம் கூட நகர்ந்து இருக்கக்கூடியதான நிலைமை இந்த ஆயுதத்துக்கு கிடையாது. அதனால் அப்பேற்பட்ட சங்காயுதம் உங்களை பிரபோ பிரகரணேந்திரஸ்ய பாஞ்சஜன்யா ச பாது வஹா அப்பேற்பட்டதான பாஞ்சஜன்யம் உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சாச்சு. அடுத்த ஆயுதம் இந்த சங்கத்துக்கே ஞானப்பிரதம். இந்த சங்கமானது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் பகவான் துருவன்ற குழந்தையுடைய தபஸுக்கு அனுகிரகம் பண்ண கிளம்புன பெருமாள். அந்த குழந்தை பகவானை பார்த்ததுக்கப்புறம் ஸ்துதி பண்ணணும்னு தோன்றது. ஆனால் சின்ன குழந்தை 4 வயசு குழந்தை. அதுக்கு பகவான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு பஸ்பரிஷ பாலம் கிருபையா கபோலே அப்படின்னு பிரம்மமயேன கம்புனா இந்த சங்கமானது ஞானப்பிரதம். அதை பகவான் அந்த குழந்தையுடைய கண்ணத்தில் அப்படி தடவினர். தடவின உடனே அந்த குழந்தைக்கு ஸ்துதி பகவானை ஸ்துதி பண்ணுற அளவுக்கு ஞானம் ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம்தான் துருவன் யோந்த பிரவிஷ்ய மமவாச மிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகிலசக்திதரஸ்வதாம்ன அந்யாஞ்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்பியம் அப்படின்னு அப்பேற்பட்ட ஸ்துதியை பாடம் முடிஞ்சது துருவனால். அதுக்கு காரணம் பகவான் இந்த சங்கத்தினால துருவனுடைய கண்ணத்தை தடவினான். அப்பேற்பட்ட ஞானமயமான சங்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் யம் சாத்விகம் அஹங்காரம் ஆமனந்த்யக்ஷசாயகம் அவ்யாத்வச்சக்ரரூபஸ்ய தத்தனுஷ்யார்ங்கதன்வனஹ. அக்ஷசாயகம், இந்திரியங்கள் அப்படிங்கிறதே அம்பா வச்சுருக்கக்கூடிய எந்த வில்ல சாத்விக குணம் கொண்ட அகங்காரம். அகங்காரம்ன்றது ஒரு தத்துவம், அந்த தத்துவம் சாத்விகம்ன்ற குணத்தை சத்துவகுணம் கொண்டது இந்த அகங்காரம். ஆமனந்தி, ஆமனந்தினா வேதங்கள்லாம் எப்படி ஓதுகிறார்களோ வேதியர்கள், அப்பேற்பட்ட சக்கரரூபஸ்ய சாரங்க தன்மனஹா. சக்கரரூபஸ்ய சாரங்கம் அப்படின்னா வில்லு, சாரங்க தன்மனஹா சக்கரரூபஸ்ய வில்லையுடைய எம்பெருமானின் திருவாழியாழ்வானின் உருவில் உள்ள தனுஹு வில்லானது வஹா அவ்யா உங்களை பாதுகாக்கட்டும். வளைவில் அப்படின்னு இந்த வில்லுக்கு பேர், வளைஞ்சிருக்கும் இந்த வில்லு. வில்லு அப்படிங்கிற ஆயுதம் அம்போடு செயல்படும், வில் அம்பு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம். இந்த அச்சேதனமான மூல பிரகிருதி அப்படிங்கிறதுலேருந்து பிரிந்து பிரிஞ்ச தத்துவங்களில் மகத்து அகங்காரம் அப்படிங்கிற கிரமத்தில் இந்த ரிஷிகள்லாம் முனிவர்கள்லாம் வேதத்தை கொண்டு 24 தத்துவங்களாக பிரித்து வச்சுருக்கா. அதில் இந்த அகங்காரம் அப்படிங்கிறது சாத்விக அகங்காரம், ராஜசாகங்காரம், தாமசாகங்காரம்னு மூணு விதமாக இருக்குது. இந்த சாத்விக அகங்காரம்ன்றது எம்பெருமானுடைய இடது திருக்கையில் சேவையாக சேவையாக வில்லாக இருக்குது. முன்காலத்துலலாம் இந்த வில்லை எப்படி பண்ணுவா அப்படின்னா, மாடு, எருமை, மான் இதோடைய கொம்புகளில் இந்த வில்லை பண்ணுவா. அதனால்தான் இந்த சாரங்கம்ன்ற பதத்துக்கு ஸ்ருங்கஸ்ய விகாரகா சாரங்கம்னு இதுக்கு எட்டிமாலஜி. இது எப்படி இந்த வார்த்தை டிரைவ் ஆச்சுன்றதுக்கு இந்த பதம். சாரங்கம்னா ஸ்ருங்கத்துடைய விகாரம், வேறு ஒரு உருவம்னா, ஸ்ருங்கம்னா கொம்பு, இந்த கொம்புடைய வேற ரூபம்னா இந்த சாரங்கம்னு ஆச்சு. ஆனால் எம்பெருமானுடைய இந்த சாரங்கம்ன்ற வில்லானது இப்படி ஒரு பிராணியோட கொம்புல ஆனதெல்லாம் கிடையாது. இந்த அகங்காரம்ன்ற தத்துவம் சாரங்கம் சங்கு அப்படின்ற ரெண்டு ரூபமா ஆச்சு. இதே விஷ்ணு புராணத்தில் பூதாதிம் இந்திரியாதிம் ச த்விதா அகங்காரம் ஈஸ்வரஹ விபர்த்தி சங்கரூபேன சாரங்கரூபேன சஸ்திதம்னு விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி சாச்சார். அதே சுவாமி தேசிகனம் ஆங்காரங்கள் சாரங்கம் சங்காக அப்படின்னு அதிகார சங்கிரகத்தில் சாதிச்சார். இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக அப்படின்னு இந்த புராணாதிகளை அடியொற்றி கர்ம ஞானேந்திரியங்கள் பத்தையும் இந்த சரங்கள் அப்படின்னா அம்பா சாதிச்சார். ஆனால் வஸ்தூவில் வஸ்துகத்தியாக பார்த்தோம்னாக்க எம்பெருமான் ஸ்ரீராமாவதாரம் பண்ணுறச்சே அவருடைய வலது கையில் திருக்கையில் ஒரே ஒரு பானம்தான். அதுதான் தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறச்சே, ஒக்க மாட்டை ஒக்க பான ஒக்க பத்னி அப்படின்னு, ஒக்க மாட்டைன்னா ஒரு சொல், ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு இருந்தவர் எம்பெருமான் ராமன். அதை ஒரு கவி சொல்கிறச்சே, த்விஷரம் நாபிசந்தத்தே த்விஸ்தாபயதி நாஸ்ருதான் திர்ததாதி நார்த்திப்யோ ராமோ த்விர்ணாபிபாஷதே அப்படின்னு. த்விஷரம் நாபிசந்தத்தே, ராமன் ஒரு தடவை கொல்லணும்னு இவா வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள்னு தீர்மானம் பண்ணிட்டான். பெருமாள் ஒரே அம்புதான், அதுக்கு மேலே அடுத்த அம்பு எடுக்க மாட்டார். அதாவது வாலிவதத்தில் சொல்கிறச்சே, ஏதோ பார்த்துட்டே இருந்தார் சுக்ரீவன், அவன் காவடி மாதிரி உடச்சிட்டான், இதுக்கப்புறம் அவனோட போய் சண்டை போட்டுட்டு போரெல்லாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லி, ஷரஞ்ச வீக்ஷதே ராமஹ வாலினோவத காரணாத்து அப்படின்னு வால்மீகி சாய்க்கிறார். ஒரு அம்பை எடுத்து கட்டாட்சிச்சார் பகவான் அப்படின்னு. ஏன்னா அந்த அம்பு எடுத்து என்ன வீக்ஷத்தை அந்த அம்பு எடுத்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு அம்பு போகும் வாலியை சம்ஹாரம் பண்ணுறதுக்குன்னு சங்கல்பம். அந்த சங்கல்பத்தினால அந்த அம்பை பார்த்தார், அவ்வளோதான், ஒரே அம்பு அடித்து உழுந்துட்டான் வாலி. அந்த மாதிரி த்விஷரம் நாபிசந்தத்தே, ரெண்டாவது ஷரம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரே ஷரத்தினாலே ஒரே அம்புனாலே எல்லா காரியத்தையும் முடிக்கக்கூடியவர் பகவான். அதே போல ஒரு பேச்சு தான் ராமர்கிட்ட, மாறி மாறி பேசுறது கிடையாது. இந்த அவதாரத்தில் ஏலா பொய்கள் உரைப்பான் இவன் கிடையாது, அது அடுத்த அவதாரத்தில் இருக்கலாமே தவிர, ராமன் கிட்ட ராமோ திருநாபிபாஷத்தே, அது வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சார் அது ராஜாஜின்னு சொல்லக்கூடிய அவர் ராமாயணத்தை இங்கிலீஷில் எழுதியிருந்தார். அதில் ராமோத்ரிணாபாஷத்தேன்றதுக்கு இங்கிலீஷில் நல்ல ஃப்ரேஸ், திஸ் ராமா டசன்ட் ஸ்பீக் ட்வைஸ் அப்படின்னு நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரி ராமோத்ரிணாபிபாஷத்தே அது மட்டுமில்லை, பகவான் இந்த ஆயுதத்தை இந்த வில்லு வச்சுருக்காரு, இந்த வில்லு வச்சுட்டு அம்பு இல்லாத சமயத்தில் கூட பகவானால் இந்த ராட்சசாடெல்லாம் கலங்க வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் ராமாயணத்திலேயே காண்பிச்சிருக்கார். அதை சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்தில் சாய்க்கிறதே, திருதகதி தரு மிருக வருதினி நிருத்த லங்கா வரோத வேபதுலாஸ்ய லீலோபதேச தேசிக தனுர்த்தியா கோஷா அப்படிங்கிற சூரணிக்கையில் காண்பிச்சார். வேற இந்த வில்லில் அந்த நான் கயிறு கட்டியிருக்கோம் இல்லையோ, அந்த நான் கயிறு அப்படி விரலால் அப்படி தட்டினார்னா அது டங்காரம் ஆகும். அந்த டங்கார சப்தத்தினாலேயே இந்த அசுர ராட்சசருடைய கூட்டத்தை மொத்தத்தையும் ஒழிக்க வல்லவர் இவர். அந்த ஆயுதத்துக்கு அப்போ ஏற்பட்ட சிறப்பு அதை தான் ஆண்டாளுமே பிரார்த்திக்கிறா. பூங்கொல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சாரங்கவில் நானொலியும் தலை பெய்வது என்னான்றுகொலோ அப்படின்னு பகவான் லங்கைக்கு வந்துட்டாருன்னு சீதைக்கு அந்த டங்காரத்தினாலேயே சிக்னல் காண்பிச்சார். அந்த மாதிரி ஆண்டாள் கேட்குறா, பாஞ்சஜன்யத்தினால நான் வந்துட்டேன்னும் இந்த தனுசு வில்லில் இருக்கக்கூடியதான அந்த கயிற்றுனால எழுப்பக்கூடிய ஒலியையும் நான் என்னைக்கு கேட்க போகிறேனோ அப்படின்னு சாச்சார். அப்பேற்பட்ட பிரபாவம் இந்த வில்லுக்கே உண்டு, சாரணம்ன்ற வில்லுக்கே உண்டுன்றது தெரியுது. அப்பேற்பட்டதான இந்த வில்லுன்ற ஆயுதம் சாத்திகம் அப்படின்ற அகங்காரத்தையே தத்துவமாக சொல்கிறாளோ அந்த தனுஷை, அந்த தனுஷ் அந்த வில்லுங்கிற ஆயுதம் உங்களை காக்கட்டும் வகா அவ்யாத் அப்படின்னு சாச்சார். அதனால் பகவானுடையதான ஆயுதங்கள் நம்மளை ரட்சிக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நாமும் இந்த ஸ்லோகங்களை நித்தியம் பாராயணம் பண்ணுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.